தேகலீச ஸ்துதி. அர்ச்சாவதார எம்பெருமான்களின் அனுபவ பரிவாகமாக சுவாமி தேசிகன் அருளி செய்த பல ஸ்தோத்திரங்களில் ஒன்று தேகலீச ஸ்துதி. திருக்கோயிலூர் என்ற நடுநாட்டு திருப்பதியில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் தேகலீசன் எனப்படுகிறார். கலியனும் இவ்வெம்பெருமானை மன்னும் இடகழியம் மாதவனை என்று குறிப்பிடுகிறார். இடைகளில் வாசலுக்கும் உட்புறத்துக்கும் இடையே உள்ள வீட்டின் பகுதி இடைகழி எனப்படுகிறது. வடமொழியில் இதனை தேகலி என்பர். நடுஇரவில் நள்ளிரவில் முதலாழ்வார்கள் மூவரையும் நெருக்கினான் எம்பெருமான். பொய்கையாரும் பூதத்தாரும் விளக்கேற்ற பேயாழ்வார் திருவுடன் கூடிய திருமாலை கண்டார். மூவரும் எம்பெருமானுக்கு பாமாலை சூட்டினார்கள். இந்த சரித்திரத்தை தேகலீயஸ்ருதியின் பல ஸ்லோகங்களில் சுவாமி தேசிகன் குறிப்பிடுகிறார். இந்த திவ்ய தேசத்து எம்பெருமான் திருவிக்கிரமனாக சேவை சாதிப்பதால் உலகளந்த வரலாறு பல ஸ்லோகங்களில் கூறப்பட்டுள்ளது. இவ்வெம்பெருமானுக்கு ஆயனார் என்றொரு திருநாமமும் உண்டு. ஆகையால் இவ்வூரை கோபநகரம் என்கிறார். கோபாலனுடைய ஊர் கோவலூர் என்று மருவி வழங்குகிறது. திவ்ய பிரபந்தங்கள் அவதரித்த திவ்ய தேசம் என்ற பெருமை பெற்றது இது. திருவிக்கிரமனுடைய திருக்கைகளில் சங்கதக்கரங்கள் மாறி உள்ளன. அதாவது வலது கையில் சங்கமும் இடது கையில் சக்கரமும் உள்ளன. இந்த மாற்றத்திற்கும் ஒரு அழகான காரணத்தை உத்பிரேட்சிக்கிறார் சுவாமி தேசிகன். நைச்சானுசந்தானமாக இந்த ஸ்தோத்திரத்தில் அமைந்த ஸ்லோகங்கள் நெஞ்சை நெகிழ்விப்பன.